श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लाकुम नमस्कारम। दुर्वार तीव्र दुरित प्रतिवावदूकैः औदार्यवद्भिरनघस्मित दर्शनीयैः देहल्यधीश्वर दया भरितैरपांगैः वाचं विनापि वदसीव मयि प्रसादम्। श्री देहलक्ष स्तुति 26வது பத்தியம். இந்த பத்தியத்துல எம்பெருமான் தன்னுடைய திவ்ய கட்டாட்சங்களினாலேயே தமக்கு எவ்வாறு அருள் புரிகிறான்னு அழகா இங்க சாதிக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லாமையே அந்த திவ்ய கட்டாட்சங்களே பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். இந்த திவ்ய கட்டாட்சங்களை அவைகளை பற்றி ஏற்கனவே நம்ம வரதராஜ நஞ்சாசத்தில் அனுபவிச்சிருக்கோம். அங்கே வரைச்சே தேவத்வதீய கருணாமிருத திருஷ்டிபாத்தகன்னு அதுவே ஜீவாத்துகு அஸ்து மமன்னு 32வது பத்தியில் சாதிச்சார். அதாவது இந்த சம்சாரமாகிய கோடையில் துன்பமடைந்த அடியேனுக்கு தப்பித்தவனாக இருக்கக்கூடிய அடியேன் இந்த காணல் நீர் மாதிரி இருக்கக்கூடிய சில்லறையான விஷயங்களை தேடி அலைஞ்சின்றிருக்கேன். உம்முடைய திவ்ய கட்டாட்சங்கள் இருக்கே கருணையை புகையக்கூடிய அந்த கட்டாட்சங்களே வீழ்ச்சி மாதிரி அது அடியேன் உயிர்ப்பிக்க வேண்டும்னு அழகாக அங்கே சாதித்தார். அதற்கடுத்து தேவநாயக பஞ்சாசத்தில் 24வது பத்தியத்தில் எம்பெருமான திருக்கண்களை பற்றி சொன்னார். அதற்கடுத்து 25 கடாட்ச வர்ணனம் ஆர்திரா பவாம் அமிர்த வருஷ நிபைஹி அபாங்கைஹின்னு அழகாக அங்கே அமிர்த வருஷ நிபைஹி அமிர்தத்தை அமுதத்தை பொய்யக்கூடிய அதை போல் இருக்கக்கூடிய உன்னுடைய கடைக்கண் நோக்கு உன்னுடைய திருஷ்டி இருக்கே அதனால் அடியேன் குளிர்ந்தவனாகின்றேன். எப்படி நான் இருக்கேன்னு கேட்டால் அதுக்கு தன்னை சொல்லிக்கிறார். இந்த நீச்சமான விஷயங்களில் நாட்டம் கொண்டு வரக்கூடிய எனக்கு உம்முடைய அந்த திருஷ்டியானது ஒரு குளிர்ச்சியை கொடுக்கின்றதுன்னு அழகாங்க சாதித்தார். மேலே நிறைய விஷயங்கள் இருக்க சொல்கிறதுக்கு இருந்தாலும் நான் ஒன்று மட்டும் விஞ்ஞாபிச்சுக்கிறேன். ஸ்ரீ ஸ்ருதியில் வரைச்சே அழகா கிந்தே பூயா பிரியமித்தி கேல ஸ்மேரபக்தரா விபாசினர் பிராட்டினுடைய புன் சிரிப்பானது இவ்வளவு கொடுத்துருக்கேன் இன்னும் உனக்கு ஏதாவது வேணுமோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குன்னு நாங்கள் சாதித்தார். எதுக்கு இந்த ஸ்ரீஸ்ருதி இங்கே ரொம்ப முக்கியம்னு சொன்னால் இங்கேயும் எம்பெருமானுடைய அந்த கடாட்சம் பேசுகிற மாதிரி இருக்கான். வாச்சம் வினாப்பி வதசி இவன் அழகாக போட்டுட்டார். பேச்சு இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த வாய்மொழி இல்லாமல் நீ உன்னுடைய திவ்ய கடாட்சங்களினாலேயே எனக்கு பிரசாதத்தை கொடுத்து அருள் புரிந்து ஒரு வார்த்தையின்றியே பேசுமா போல தோன்றுகிறதுன்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். நம்முடைய புன் சிரிப்பினாலன்னு அழகாக சாதிக்கிறார். இந்த பத்தியத்தில் தேஹல்ய தீஸ்வர அந்த தேகலிக்கு இடைகளுக்கு அதில் தோன்றிய பெருமானே அல்லது நாயகனேன்னு ஏற்கனவே பார்த்த சம்போதன பதம்தான் இது. வதசி இவ அப்படின்னு முடிக்கிறார். இவனா போலும் அது ஒரு உத்பிரேட்சை மாதிரி வச்சுக்கலாம். வதசி இவ பேசு கூறுகின்றாய் போலும் மது தாத்து லட் லகாரம் மத்தியம புருஷா ஏகவச்சனம். எப்படி வாச்சம் வினாபி வாச்சம்னு சொன்னால் வாச்சம் நிஜாங்க ரசிக்காமல் ஏற்கனவே பார்த்துருக்கோம். வாக் வாக் வாச்சோ வாச்சா ஒரு வார்த்தை அல்லது வாய்மொழி பேச்சு. வினாபி வினான்னா வினான்றது அப்பியம் இல்லாமல் அர்த்தம். அதுக்கு தித்தியா பக்தி வரும் திருத்தியா வரும். இதில் வாச்சம் வினாப்பின்னு சொன்னால் வாய்மொழி இல்லாமலேயே அப்பி அப்படின்னா அப்படியும் அப்படின்னு அர்த்தமாகுது. மயி பிரசாதம் மையின என்னிடத்தில் சப்தமி பக்தி ஏகவச்சனம் பிரசாதம் வாச்சம் வினாப்பி வதசீவ அந்த அருள் புரியறத பேச்சு இல்லாமையே பேசுவது போல் உள்ளதுன்னு சொன்னார். எதை கொண்டுன்னு கேட்டால் அப்பாங்கைகி அதான் அப்பாங்கன்னா அந்த கடைக்கன் பார்வை அப்பாங்கைகின்றது அது திருத்தியா பக்தி பகுவச்சனம். அப்பாங்கைகி வதசீவ இதான் எங்கள் ஆப்ரேட்டிவ் பார்ட்டு. அந்த அப்பாங்கைகிக்கு தான் விசேஷணங்கள் எல்லாம் இப்போது துர்வார தீவிர துரித பிரதிபாவதூகைஹி ஔதாரியவத்பிஹி அனகஸ்மித தர்ஷனீயைஹி தயாபரிதைஹி அபாங்கைஹி, இதெல்லாம் விசேஷணங்கள் அபாங்கைக்கு. இப்ப துர்வார தீவிர துரித பிரதிபாவ தூக்கைஹி, துர்வாரன்னு சொன்னா ஒழிக்க முடியாத போக்கடிக்க முடியாத, தீவிரன்னு சொன்னா கொடிய, துரித்தன பாபங்கள். பிரதிபாவ தூக்கைஹி, அந்த என்னுடைய ஒழிக்க முடியாமல் மிகவும் கொடிதா இருக்கக்கூடிய பாபங்களுக்கு எதிர்த்து பேசுவது போலன்னு சொன்னா அவைகளை போக்குகின்றன்னு அர்த்தமாறுது. பார்த்தாவே பேசக்கூடிய தன்மை, அதாவது கண்களுக்கு அந்த தன்மை உண்டு. பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப அப்படின்னு விட்டுருந்ததுல அமுதனா சாதிக்கிறார். வெறும் பார்த்தாராம், அந்த பார்வையிலேயே அவர்களுக்கெல்லாம் பதில சொல்லி அவர்களுடைய மதமெல்லாம் அதாவது சிறந்த மதம் அல்ல, ஒரு குற்றத்தை உடையவைகள்ன்றத தெரிவிச்சாராம் பாஷ்யகர். அந்த மாதிரி உன்னுடைய திருஷ்டி இருக்கே எப்படின்னு கேட்டா, அது வந்து என்னுடைய பாபங்களுக்கெல்லாம் பதில் பேசி அவைகளை போக்கடிக்கிற மாதிரி இருக்குனர். அடுத்து ஔதாரி வத்பிகினா, ஔதாரியம்னா ஒரு கொடை, அந்த அந்த வள்ளல் தன்மை அது. ஔதாரியவத்து, ஔதாரியவத்துன்னா சப்தம் அது, அந்த ஔதாரியவத்துனா ஔதாரியத்தை உடைய, ஔதாரியவத்து தான் ஔதாரிய வத்பிகினாகவும் திருத்தியா பக்தி பகுவச்சனம். ஏன்னா அபாங்கைகின்னு இருக்கு, அதனால் இங்கே ஔதாரிய வத்பிகினாது. அனகஸ்மித தர்ஷனியேகி, அனகம்னா குற்றமற்றது, ஸ்மிதன புன்சிரிப்பு, தர்ஷனியம்னா அப்படியே பார்க்கப்பட வேண்டியவையாய் அப்படின்னு அர்த்தமாறுது. அந்த குற்றமற்ற புன்சிரிப்பும் கூட சேர்றது, அதான் ஸ்மேரவக்திரா அப்படின்னு அங்கே ஸ்ரீ சுதிய அனுசந்தானம் பண்ணிக்கலாம். தயா பரிதைகின்னு போட்டுண்டர், கருணையே நிறைந்ததாக இருக்கக்கூடிய பரிதைகின்னு திருத்தியா பக்தி பகவச்சனம். ஆபாங்கைகி, உன்னுடைய கடைக்கன் பார்வை இருக்கே, அவைகளால் என்னிடம் நீ ஒரு வார்த்தையை கூட கூறாமல் பேசுவது போல் இருக்கின்றாய் போலும் அழக சாதிக்கிறார். தேகல்யதீஸ்வர துர்வார தீவிர துரித பிரதிபாவதூகைஹி ஔதாரிய வத்பிஹி அனகஸ்மித தர்ஷனியைஹி தயாபரிதைஹி அபாங்கைஹி மயி பிரசாதம் வாசம் வினாபி வதசீத. தேகல்யதீஸ்வர, இடைகளில் தோன்றிய எம்பெருமானே, துர்வார தீவிர துரித பிரதிபாவ தூக்கைஹி, உயிக்க முடியாத மிக கொடியனவா இருக்கக்கூடிய என்னுடைய பாப்பங்களுக்கு எதிர்பேச்சு பேசி அவைகளை போக்குவதை போல் உள்ள ஔதாரியர்பிகி, அந்த கொடையாகிய அந்த வள்ளல் தன்மையை உடையனவாக, அனகஸ்மித தர்ஷனியேகி, குற்றமற்ற புன்சிரிப்பால் இன்னும் மேலும் ஒரு இன்னும் சிறப்பாக காணப்படக்கூடியதாய் அழகியனவாய், தயாபரிதைஹி கருணை நிறைந்ததாக இருக்கக்கூடிய அபாங்கைஹி அந்த கடைக்கன் பார்வைகள்னால், மகி என்னிடம் பிரசாதம் வாசம் வினாபி வதசீவ, உன்னுடைய அருள் இருக்கே அதை ஒரு வாய்மொழி இல்லாமலேயே கொள்கின்றாய் போலும் கூறுகின்றாய் போலும் அழகாக இங்கே சாதிக்கிறார். இந்த 26வது அத்தியாயத்தில் இதில் சந்தியெல்லாம் இருக்குது. ஔதாரியவத்பிர் அனகஸ்மிதன் இருக்கு, ஔதாரியவத்பிஹி அனகஸ்மித, அந்த இகாரந்தத்துக்கு பிறகு வரக்கூடிய விசர்க்கமானது பின்னாடி அகாரம் வந்தனால் அது ரேப்பமாக இருக்கு, ரான இருக்கு. அதே மாதிரியே தயாபரிதை ரபாங்கைஹி, அங்கேயும் ஐஹி ஐக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரேப்பமானது பின்தொடர்ந்து வந்த அகாரம் வந்தனால் அதுவும் ரேப்பமாயிருக்கு. நிறைய சொல்லிட்டு போகலாம், இதோட இங்கே அப்படியே நிறுத்திக்கிறேன். 26வது பத்தியம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதாஹ.